சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை ஆழ்வார் சமஸ்தானத்திற்கு சென்றார். அங்கிருந்த மகாராஜா மங்கள் சிங் விவேகானந்தரை அன்புடன் வரவேற்றார். மகாராஜாவிற்கு இறை வழிபாட்டில் பல சந்தேகங்கள் இருந்தன. குறிப்பாக அவர் விக்கிரக வழிபாட்டை ஏற்கவில்லை. எனவே விவேகானந்தரிடம் ஒரு கேள்வி கேட்டார். கல்லாலும் லோகத்தாலும் ஆன இந்த விக்கிரகங்களில் என்ன சக்தி இருக்கின்றது என்று இவற்றை நாம் வணங்க வேண்டும்? அறியாமல் இவற்றை வணங்குவது முட்டாள்தனம் அல்லவா என்று கேட்டார். விவேகானந்தர் ஒரு திவானை அழைத்தார். அந்த அறையில் மாட்டப்பட்டிருந்த மகாராஜாவின் உருவப்படத்தை கலற்றி கொண்டு வருமாறு பணித்தார். திவானும் அவ்வாறே கலற்றி கொண்டு வந்தான். பின் திவானை பார்த்து, இதன் மீது துப்புங்கள் என்றார். திவான் திகைத்து போனார். இது மகாராஜாவின் உருவப்படமாயிற்றே, எப்படி இதில் துப்புவது என்று அச்சத்துடன் கேட்டார். உங்களுக்கு அச்சமாக இருந்தால் வேறு யாராவது வந்து துப்புங்கள் என்றார் விவேகானந்தர். எவரும் அதை செய்ய முன்வரவில்லை. உடனே விவேகானந்தர், நான் என்ன மகாராஜா முகத்தின் மீது எச்சில் துப்ப சொன்னேன்? இந்த சாதாரண படத்தின் மீது தானே துப்ப சொன்னேன் என்று இதுக்கேன் இவ்வளவு தயக்கம் என்றார். விவேகானந்தரிடம் ஒரு திவான் மட்டும் தயக்கத்துடன், சுவாமி மன்னிக்க வேண்டும், இது இந்த நாட்டை காக்கின்ற மகாராஜாவின் உருவப்படம். இதில் துப்புவது என்பது அவர் மேலே துப்பி அவமானம் செய்வது போலாகும். ஆகவே எங்களை மன்னிக்க வேண்டும், எங்களால் இது செய்ய முடியாது என்று கூறினார். மன்னரோ, சுவாமிகள் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகிறாரோ என்று எண்ணி புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார். விவேகானந்தர் மகாராஜாவிடம், இந்த உருவப்படம் தங்களைப் போல இருக்கின்றது, ஆனால் அது மகாராஜாவாகி விட முடியாது. ஆனாலும் இதை நீங்கள் மகாராஜாவாகவே தான் கருதுகிறீர்கள். அதுபோலத்தான் இறைவனும். இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் விக்கிரகங்களிலும் கற்களிலும் அவரது தெய்வீக அம்சம் இருப்பதாகவே கருதி மக்கள் அதனை வழிபடுகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று கூறி விளக்கினார். மகாராஜா விக்கிரக வழிபாட்டின் பெருமையையும் அதன் உண்மையையும் உணர்ந்தார். அவர் சுவாமிகளின் மேன்மையையும் புரிந்து கொண்டார். தனது தவறான கேள்விக்காக தன்னை மன்னிக்குமாறு வேண்டி விவேகானந்தரின் ஆசியை பெற்றார்.